சொல்லத்தான் நினைக்கிறானே, சொல்லாம நடக்கிறானே, யார் என்ன சொன்னாலும் பல்லத்தான் காட்டுறானடா. கல்யாணம் தா மாட்டிக்கிட்டா ஆம்பிளதா. மனசு துணிந்தே விட்டான் அடடா அச்சம், அவள் முகத்தில் நாளும் தான் தோணுமா. மனைவி என்றே அமையும் பெண்ண அட பார்க்க வெக்கம் வேணுமா. பொழுதே விடிஞ்சிட்ட போதும் நடந்தால் அவ பின்ன நாளும், இரவே வருகிற போதும் நடப்பான் கனவிலும் போலும். சேரணும் ரெண்டும் சேர்ந்து வாழ்வதை பார்க்கணும். காதலும் இறகா அது ஒரு சருகா, நான் கேட்கிறேன் சிறைதான் இது ஒரு இறைதான், அனுபவம் முறைதான் நான் வாழ்கிறேன். சொல்லாம நடக்கிறானே, யார் என்ன சொன்னாலும் பல்லத்தான் காட்டுறானடா.